श्रीमन्वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् देवम् हयग्रीवमहम् प्रपद्ये वन्देः वृन्दावनचरम् वल्लवीजनवल्लभम् जयन्ती सम्भवम् धाम वैजयन्ती विभूषणम् जन्माद्यस्य यतोऽन्वयान्ति कृतश्चार्थेष्वभिज्ञः स्वराटयते ने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्थोरयः तेजो वारिमृताम् यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकम् सत्यम् परम् धीमहि धर्मः प्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणाम् सताम् वेद्यम् वास्तवमत्र वस्तु शिवदम् तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृते किम् वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यते यत्र कृतिभिः शुश्रूषिभिः तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितम् फलम् शुकमुखादमृतद्रवसंयुतम् पिबत भागवतम् रसमालयम् मुहुरहोरसिका भुवि भावुकाः இப்பொழுது பாகவதத்துல முதல் ஸ்கந்தத்துல கண்ணன் துவாரகைக்கு எழுந்தருளின உடனே இங்க துவாரகையில இருந்தவாள்லாம் எப்படி கண்ணனை வரவேற்றார்கள், அவர்களிடத்துல எப்படி கண்ணன் நடந்து கொண்டார் என்பதெல்லாம் இதற்கு முன் உபன்யாசத்துல பார்த்தோம். இப்போ இதுக்கப்புறமா மறுபடியும் அந்த மகாபாரதத்துல வரச்சே பரீட்சித்து மகாராஜாவுடைய ஜென்ம பிறப்பு பத்தி ஆரம்பிக்கணும், அதை பத்தி சொல்ல போறேர், அவர் எப்படி பிறந்தேர் என்றதுன்றதெல்லாம் பத்தி சொல்ல போறேர். இப்பொழுது துவாரகையில இருந்த பெண்கள்லாம் எப்படி நினைச்சிருந்தாங்க, தம் மேனிரே அபலா மூடாகா ஸ்ரீணாம் சானுவிரதம் ராகாம் அப்பிரமாண விதோ பர்த்துகு ஈஸ்வரம் மதையோ யதா. அங்கு இருந்த கண்ணனுடைய மகிழ்ச்சிகள்லாம் கண்ணனை ஒரு சாதாரண பிரகிருத்தியா இருக்கக்கூடிய ஒரு புருஷனாக தான் நினைச்சாலே தவிர யாருமே பரமாத்மாவாகவே நினைக்கலையாம். என்ன அவளுடைய அவளுக்கெல்லாம் அதை பத்தி நினைக்கணும்ன்ற எண்ணமே வரல. அண்ணனே எல்லா விதமான சந்தோஷத்தையும் கொடுத்துட்டு எழுந்தருளியிருந்த இந்த பிராகிருத்தமான சந்தோஷங்களோட கூட அப்ராகிருத்தமான எம்பெருமான அனுபவிச்சுட்டு இருந்தான்ற விஷயத்த சொல்லி சொன்னார். இப்பொழுது பாகவதமே எப்பொழுது ஏற்பட்டது, எந்த பிரகரணத்துல இது வந்திருக்குன்றதெல்லாம் தான் பார்க்கணும். பரீட்சித்து மகாராஜாவுக்கு சுக மகரிஷி எம்பெருமானுடைய விருத்தாந்தங்கள் எல்லாவற்றையும் உபதேசம் பண்றேர், அதுதான் பாகவதமே ஏற்பட்ட ஒரு நிலை. அந்த விஷயத்தை கேட்டு இருக்கச்சேதான் நடுவுல பீஷ்மருடைய ஒரு தேக விமோச்சனம், தேகத்தை விடுறது, அவர் மோட்சத்தை அடையிறது, இதெல்லாம் பத்தி நாம பார்த்தோம். அதுக்கப்புறமா பாண்டவர்களோட கூட கண்ணன் இருந்துருக்கு, பிரியாவிடை பெருகுவது, துவாரகைக்கு போறது, இதெல்லாம் பார்த்தோம். இப்ப அந்த பிரகரணமே என்ன, குந்தி முதல்ல ஸ்தோத்திரம் பண்ண அதுதான் நம்ம முதல்ல பார்த்தோம். அஸ்வத்தாமா பிரம்மசரஸ்ன்ற ஒரு ஆயுதத்தை பிரயோகம் பண்ணச்சு, அப்படியே அபாண்ட வாஸ்தவம் மாதிரி தானே இருந்ததுல. அப்ப உத்தரையனுடைய கர்ப்பத்துல இருந்த குழந்தைக்கு ஒரு பெரிய சிரமம் ஏற்படுறது. அப்போ அந்த உத்தர கண்ணனிடத்துல சரணாகதி பண்ணி பிரார்த்தனை பண்ற, கண்ணன் ரக்ஷணம் பண்ற அந்த விஷயம்தான் சொன்ன. அப்ப கண்ணனுடைய ரக்ஷணத்தினால உத்தரையனுடைய கர்ப்பம் ரட்சிக்கப்பட்டது, குழந்தையும் க்ஷேமமாக பிறந்தான்றதெல்லாம் இருந்துருக்கு. அப்ப அந்த பரீட்சித்து மகாராஜாவுடைய பிறப்பு எப்படி இருந்தது, அந்த அவருடைய விருத்தாந்தம், அவருடைய நடவடிக்கைகள்லாம் எப்படி இருந்தது, அதே மாதிரி பரீட்சித்து மகாராஜா சொர்க்கத்தை அடைந்ததும் ஒரு ஆச்சரியமான விஷயம். இது சொர்க்கம்னு சொல்றது இந்த இடத்துல மோட்சத்தை சொல்றது. இது எல்லாவற்றையும் சொல்லணும்னு மறுபடியும் கேக்குற. இதுல என்ன ஆகும், சில சமயங்கள்ல கதை சொல்லிண்டே வரச்சே இடையில வேற ஒரு விஷயம் வந்துடும், ஆரம்பிச்ச விஷயம் நின்று போயிடும். அதுக்காக தான் கதை கேக்குறவா ஜாகரூக்கானா ரொம்ப ஜாக்கிரதையா எந்த இடத்துல விட்டு போச்சோ அந்த இடத்த சொல்லி மறுபடியும் அந்த தொடர வைக்கிறதுக்கு பண்ணணும். சில உபன்யாசக்காரெல்லாம் இருப்பா, அந்த உபன்யாசத்தின் நடுவில் கிளக்கதைகளை சொல்லுவா. கிளக்கதைகளை சொல்லிட்டு அது எதுக்காக அந்த கதையை சொன்னோன்றது மறந்து போயிடும், எதுக்கு ஆரம்பிச்சோன்னு தெரியாத அல்லாடுவா. அந்த மாதிரி ஆகாத இருக்கிறதுக்கு தான் இவர் சவுனகர் இருக்கார், சூத்தர் சொல்லிட்டு இருக்கார், சவுனகர் அங்கங்க கேக்குறேன். இப்ப பரீட்சித்து மகாராஜாவினுடைய பிறப்பு, அவருக்கு சுக்கர் உபதேசம் பண்ணது, இந்த விஷயங்கள்லாம் தான் பிரகிருத்தம். அதுதான் அந்த இடத்துல சொல்ல வேண்டிய விஷயம். இடையில போய் பீஷ்மருடைய முக்தி, கண்ணன் அங்கிருந்து கிளம்புறது, இந்த விஷயங்கள்லாம் சொல்லி சொன்னார். அப்ப அந்த பரீட்சித்து மகாராஜாவினுடைய விருத்தாந்தத்தை சொல்லாதையே விட்டுட்டாரு, அதை சொல்லணும்னு பிரார்த்தனை பண்றார். இங்க அஸ்வத்தாம்னோபயுக்தேன பிரம்மசீஷ்ணோரு தேஜசாம் உத்தராய ஹதோ கர்ப்ப ஈசேன ஆஜீவிதாம் புனஹாம் சஸ்யஜன்ம மகாபுத்தே கர்மாணி ச மகாத்மனஹாம் நிதனம் ச யதைவாசீதே சப்ரேத்யகதவான்யதா ததிதம் ஸ்ரோதுமிச்சாமி. சௌனக மகர்ஷி கேட்கிறேன், சூத்திர பார்த்து கேட்கிறேன், அஸ்வத்தாமா பிரம்மசரஸ்ன்ற அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணின உடனே உத்தரையனுடைய கர்ப்பம் இருக்க அநேகமா நாசமா எடுத்து, அந்த சமயத்துல ஈசேன ஆஜீவிதான்னு சொல்லி சொல்ற ஈஸ்வரனாக இருந்திருக்கிற கண்ணனாலே புனகா ஜீவனம் பண்ணதாக ஆச்சுன்னார். அப்போ அதனுடைய ஒரு விஷயத்த விசேஷத்தை நீ சொல்லணும் எனக்கு. அவர் இருந்த காலத்துல எத்தனை யாகம்லாம் பண்ணார், எப்படிப்பட்ட தர்ம காரியங்கள்லாம் பண்ணார் பரீட்சித்துன்றத சொல்லணும். அவருடைய நிதனம், அவருடைய மரணமே கூட விசேஷமானது, அதையும் நீர் சொல்லணும். அவருக்கு எப்படி சுக மகர்ஷி உபதேசம் பண்ண, பகவத் விஷயத்தை உபதேசம் பண்ணதெல்லாம் மொத்தம் சொல்லணும் நேர்னு கேக்குற. அபீபல தர்மராஜகாம் பிதவத்ரஞ்சயன் பிரஜாகா நிஸ்பிருகா சர்வ காப்பேபியா கிருஷ்ண பாதானு சேவையா சம்பதா கிரதவோ லோகா மகிஷி பிராதரோமஹி ஜம்பூத்வீபாதிபத்யஞ்ச யசஸ்ச்சத்ரதிவங்கதம் கிந்தே காமா சுரஸ்யார்ஹ முகுந்த மனசோத்விஜ அதிஜஹ்ருஹு முதம் ராஜ்ஞஹ க்ஷுதிதஸ்ய யதேதரே. தர்மபுத்திரர் ராஜ்யசாசனம் பண்ணின்றதை பத்தி தான் சொன்னேன். தர்மபுத்திரர் ராஜ்யசாசனம் பண்ணச்சே தன்னுடைய மனசு முழுக்க கிருஷ்ணனிடத்துல வச்சுதான் ராஜ்யசாசனம் பண்ற, சாத்விக தியாக புரஸ்தரமாக ராஜ்யசாசனம் பண்ற. பரதன் கூட 14 ஆண்டுகள் ராஜ்யசாசனம் பண்ணார், ஆனா தான் பண்ணல. தான் பண்றது எல்லாத்தையும் பாதுகாத்துல சொல்லி பாதுகாதேவி தான் ராஜ்யசாசனம் பண்றான்னு எண்ணத்தோட பண்ணிருந்த. அதே மாதிரி தர்மபுத்திரர் ராஜ்யசாசனத்துல பண்ணச்சு ஒரு பிதா தன்னுடைய குழந்தைகளை எப்படி ரக்ஷணம் பண்ணுவாளோ அந்த மாதிரி லோகத்துல இருக்கிற மொத்த மற்ற ஜனங்களுக்கும் பிதாவாகவும் பிராதாவாகவும் சுகருத்தாகவும் எல்லாமாகவும் இருந்துண்டு ரக்ஷணம் பண்ணின்ற தர்மபுத்திரர். அவருக்கு எதுலையுமே ஒரு ஆசை ஏற்படல. கிருஷ்ணனிடத்துல மனசு வச்சு கிருஷ்ணனையே சிந்திக்கிறவாளுக்கு வேற எதுலையான எண்ணம் போகுமான்னா போகவே போகாது. பசியா ஒருத்தன் ரொம்ப இருக்கான், அப்ப அந்த பசியோடு இருக்கச்சே அவனுக்கு சாப்பிடணும்ன்றதுதான் ஆசைதான் வருமே தவிர வேற எதிர பெருசா தங்கம் கொண்டு வந்து வச்சா கூட அது வேணும்னு தெரியாது. காளிதாசன் ரொம்ப அழகா சொல்றான், புபுட்சிதம் பிரதிபாதி கிஞ்சித். பசியோட ஒருத்தன் இருந்தான்னாக்க அவனுக்கு எதுவுமே தோணாதான். அத நாமளே அனுபவத்துல பாத்திருக்கோம், எத்தனையோ நாள் பாத்திருக்கோம். பட்டினியா இருந்துட்டு இருப்போம், எந்த காரியத்திலயும் ஒரு ஈடுபாடே வராது, எதுவும் செய்யணும்னே தோணாது. அந்த மாதிரி கண்ணனிடத்துல மனச வச்சவனுக்கு ராஜ்யத்துல வரச்சே பேருக்கோ புகழுக்கோ தனத்துக்கோ எதுக்கான ஆசை வருமானா, எதுக்குமே ஆசை வராது என்று சொல்ற தர்மபுத்திரர் விஷயம் இருக்கட்டும். சுவாமி, நான் கேட்ட கேள்வி, பரீட்சித்து மகாராஜா அவருடைய பிறப்பு எப்படி இருந்ததுன்றத தான் நான் கேட்கிறேன், அதுக்கு சொல்லு. சூத்தர் கேட்கிற சூத்தர கேட்கிறார், சவுனக்கார் அதுக்கு சொல்றார், மாதுர்கர்பகதோ வீரஹா சததா பிருகுநந்தனா ததர்ஷ புருஷம் கஞ்சித் தஹ்யமானோஸ்த்ர தேஜசா அங்குஷ்டமாத்ரமமலம் புரத்து புரட்டமோளினம் அபீச்ச தர்சனம் ஷியாமம் தட்டித்வாச சமுச்சுதம் ஸ்ரீமத் தீர்கச்சதுர்பாஹும் தப்த காஞ்சன குண்டலம் கதஜாட்சம் கதாபாணிம் ஆத்மானம் பரிதோதிஷம் பரிபிரமந்தமுல்காபம் பிராமயந்தம் கதா மோஹம் அஸ்திரதேஜஸ்வகதயா நீஹாரமிவ கோபதிம் விதமந்தம் சன்னிகர்ஷே பர்யைக்ஷத கயித்யசௌ. பரீட்சித்துன்னு பேர் வந்ததுக்கு காரணத்தை சொல்றாருங்க. பரீட்சித்து மகாராஜா உத்தரையினுடைய பரீட்சித்து உத்தரையனுடைய கர்ப்பத்துல குழந்தையா இருந்துட்டு இருக்க, அந்த உத்தரையனுடைய கர்ப்பத்துல இருந்துட்டு இருக்கச்சே அஸ்வத்தாமா பிரம்மசரஸ்வரன்ற ஒரு அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணிட்டா அந்த அஸ்திரம் அப்படியே கொளுத்துறது. கொளுத்துறதுனால என்னாச்சுன்னா சததா மாது கர்ப்பகதோ வீரகா ததர்ஷ புருஷன் கணிச்சுட்டுன்னு அம்மாவனுடைய கர்ப்பத்துல இருந்துட்டு இருக்கச்சே இது அப்படியே ஒண்ணுமே இல்லாத கரிக்கட்டையா ஆக்கின சமயத்துல அந்த கர்ப்பத்துல இருந்து கர்ப்பத்துல இருக்கச்சேயே ஒரு மகாபுருஷனை பார்த்தாராம். அந்த உள்ளுக்குள்ள கர்ப்பத்துல இருக்கிற குழந்தை பார்த்துதான் அந்த மகாபுருஷன் எப்படிப்பட்டவராக இருக்காருன்னு. இந்த குழந்தை தஹ்யமான அஸ்திர தேஜசா, அந்த அஸ்திரத்தினுடைய தேஜஸ் அந்த ஒரு பிரபாவத்தினால உடம்பே கொழுந்தி போயிட்டு இருக்கு. அந்த சமயத்துல பாக்குற அங்குஷ்ட மாத்திரம் அமலம் ஸ்போரத்து புரட்ட மௌளினம், ஒரு அங்குஷ்ட மாத்திரம் கட்டவரல் மாத்திரம் இருந்துட்டு இருக்காங்க. அங்குஷ்ட மாத்திர புருஷங்குஷ்டஞ்ச சமாசிரிதான் எல்லாம் சொல்லிருக்கு. அந்த நம்மளுடைய ஹதய கமலம் தாமர மொட்டு மாதிரி இருந்துட்டு இருக்கு, அது உள்ளுக்குள்ள அதை நிமித்தி அது விகசமா ஆக்கி அது நல்லா மலர்ந்ததாக செய்ய வச்சு அதுல பெருமாள் அங்குஷ்ட மாத்திரமாக பெருமாள் இருக்கிறதாக உபாசனம் பண்ணணும்னு உபாசனத்துல ஒரு விதம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ உத்தரையனுடைய கர்ப்பத்துல இருக்கிற குழந்தை பாக்குறதா ஒரு அங்குஷ்ட மாத்திரமாக இருக்கிற ஒரு மகாபுருஷனை பாக்குற அந்த பெருமாளே அந்த மகாபுருஷனே அப்படியே ஜாஜ்வல்யமா பிரகாசிக்கிறேரா. எப்படி பிரகாசிக்கிறேன்னா அபீச்ச தர்சனம் சாமம் தட்டி துவாசசம் அச்சுதம், அப்படியே ஒரு ஹிரண்மயமாக தங்கமயமா இருக்கிற ஒரு கிரீட்டம் சாத்திட்டு இருக்கேரா. அவருடைய அந்த திருமேனியை சேவிக்கிறதுக்கு பார்த்துட்டே இருக்கலாம் போல இருந்துட்டு இருக்கான். அத்தியாச்சரியமான ஒரு சேவை. அது மாத்திரம் இல்ல, நிலமேக்கு சாமணனாக எழுந்தருள் இருந்துட்டு இருக்க அவருடைய வஸ்திரங்கள் எல்லாம் பளபளப்படாம பிரகாசி சென்றிருந்திருக்கான். ததித்வஸ்மாச சமச்சுதம் ஸ்ரீமத் தீர்க சதுர்பாகும் தப்த காஞ்சன குண்டலம். நான்கு திருக்கைகளோட எழுந்துள்ள இருக்கிறார் ஸ்ரீமந்த் என்று சொல்ற அவரிடத்துல இருக்கக்கூடிய விசேஷ குணங்கள்னாலே சோபையோட பிரகாசிக்கிறாராம். அதோட நான்கு கைகள் அந்த காஞ்சனமயமாக காதல குண்டலங்கள்லாம் சாத்தின்றிருக்கே. அவருடைய கண்கள்லாம் சகசவேல்னு இருந்துருக்கான். அப்பேற்பட்ட அஸ்திர தேஜஸ்வகதய நீகாரமிவ கோபதம் பரிபிராமன் தமுல் காபம் பிராமயம் தங் கதம் முகம். கையில ஒரு பெரிய கதை வச்சுருக்கேனா அந்த கதையை சொல்லிட்டு சொல்லிட்டுன்னு சொல்லிட்டுறான். அந்த சுழட்டினா பிரம்மசிரசுன்ற அஸ்திரம் எரிக்க இந்த குழந்தைய எரிக்க வரது இருக்க அதெல்லாம் ஓட பண்ணிடுறதும். இது எப்படி இருக்குன்னா உல்காபம்னு சொல்ற அந்த கார்த்தி மாசத்துல மாவுலி சுத்துறதுன்னு ஒண்ணு சொல்லுவா. அத ஒரு நெருப்பு இதை வச்சுட்டு நாலு பக்கம் கிரு கிரு கிரு கிருன்னு சுத்துவா. அந்த மாதிரி கதைய வச்சுட்டு சுத்தறான் இந்த குழந்தைய சுத்தி சுத்தி சுத்தி சுத்தி வரையறான். அந்த அஸ்வத்தாமனுடைய பிரம்ம தேஜஸ் கிட்டயே வர முடியலையா, தூரம் ஓடி போயிட்டதாம். அஸ்திர தேஜஸ்வகதயா நீஹாரமிவ கோபதி. சூரியன் உதயமானாக்க பனி எப்படி ஓடி போயிடுமோ அப்படி பண்றாம். விதமந்தம் சன்னிகரிஷே பர்யீட்சதைத்யசௌ. தனக்கு கிட்டக்க நடக்கிற இந்த செயலை இந்த கர்ப்பத்தை இருக்கிற குழந்தை பார்த்துதான் பரீட்சதன். அதுக்காக தான் பரீட்சித்துன்னு அதுக்கு பேரா. ஆச்சரியமான பகவத் தரிசனம் கர்ப்பத்துல இருக்கச்சேயே கிடைச்சது அந்த குழந்தைக்குன்னு. அதுக்கப்புறமா நடந்த விஷயங்கள்லாம் எல்லாருக்கும் தெரியும். அந்த விருத்தாந்தத்தை இங்க பாகவதத்துல சொல்லல. என்ன பரீட்சித்து கர்ப்பத்திலேயே ரக்ஷணம் பண்ணிட்டு அங்க தசமஸ்கந்தத்துல சொல்லச்சே சக்கராயுதத்தால ரக்ஷணம் பண்ணேர்னு சொல்லி சொல்ற. இங்க கதாயுதத்தால ரட்சணம் பண்ணா கதாயுதமே சக்கராயுதத்தினுடைய காரியத்தை சுத்தி சுத்தி சுத்தி சுத்தி வந்து பண்ணதுனால எதை சொன்னாலும் தப்பில்லை ஏற்படுறது. விதூய ததமே ஆத்மா பகவான் தர்மகு விபுகும் மிஷதோ தசமாசிய தத்ரைவாந்தர்தததே ஹரிஹி. அந்த குழந்தை பத்து மாசம் ஆனது குழந்தையான உடனே அப்படியே அந்த குழந்தை பார்த்துட்டே இருக்கச்சே அவர் அந்தர்தானம் ஆயிட்டேராம். அவர் தான் சாட்சாத் எம்பெருமான் கண்ணன் ஹரிஹி. அதுக்கப்புறம் நடந்த விருத்தாந்தம் எல்லாருக்கும் தெரியும். லோக திருஷ்டியில அவன் கரிக்கட்டையா பிறந்த எதுவுமே பிரம்மச்சரியம் சாத்துன்னு சொல்லிட்டு என்னிடத்துல கணக்கு பிரம்மச்சரியம் இருக்கிறது சத்தியமா கணக்கு இருந்ததுன்னாக்க இந்த குழந்தை உயிர் எழட்டும்னு எல்லாம் சொல்லி பண்ண. இதெல்லாம் லோகத்தார பரீட்சை பண்றதுக்காக பண்ணின காரியமே தவிர அந்த கர்ப்பத்துல இருக்கச்சேயே அந்த குழந்தையினுடைய கண் மின்னாலேயே கண்ணன் ரக்ஷணம் பண்ணிட்டேன்றதுதான் சத்தியமான விஷயம். ஆச்சரியமான பாஷாண நிர்மித தபோதன தம்மதாரம் பஸ்மன் யுபாஹித நரேந்திர குமார பாவம். பஸ்மன் யுபாஹித நரேந்திர குமார பாவம். இது கரிக்கட்டையா இருந்த இந்த குழந்தைய நரேந்திர குமார பாவம் ராஜகுமாரனாக ஆக்கினது கண்ணனுடைய திருவடியினுடைய பெருமைன்னு சுவாமி தேசிகன் தேவநாயக பஞ்சாசத்துல மங்களாசாசனம் பண்ற. அந்த குழந்தைய பாக்குற ராஜாவாட்டம் குழந்தை இருந்துட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே யுதிஷ்டருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுதான். பாண்டு மகாராஜாவே மறுபடியும் அவதாரம் பண்ணிருக்கேரோ பிறந்திருக்கேரோன்னு நினைச்சிருக்காளா. ஜஞ்சே வம்சதரஹா பாண்டோஹோ. பாண்டவனுடைய வம்சத்துக்கு பிறந்திருக்கேன்னா பாண்டுவே பிறந்திருக்க மாதிரி இருந்துருக்காராம். பாண்டூரி வம்சதா தஸ்ய பிரீத மனா ராஜா விப்ரேத்ரௌம்ய கிருபாதிபிஹி ஜாதகம் கரயாமாச. குழந்தை பிறந்த உடனே எல்லாரும் கேட்பா இந்த குழந்தை பிறந்த வேலை நல்லா இருக்கா எப்படி இருப்பான் என்ன சமாச்சாரம் என்னென்னலாம் கேட்பா. அதே மாதிரி ஜாதகம் கரயாமாசா அங்க தௌமியர்லாம் மகர்ஷிகள்லாம் இருந்துருக்கா அவளையெல்லாம் கூட்டு யுதிஷ்டர் இந்த குழந்தை பிறந்த வேலை எப்படி இருக்கு என்ன சமாச்சாரம்னு கேக்குறாளாம். அந்த ராம் அவள்லாம் பாக்குறாளாம். பார்த்த உடனே இந்த குழந்தைக்கு பேரு அவளே கேட்கறதுக்கு முன்னே வச்சுடுறாளாம். சமூச்சுர் பிராமணா சுஷ்டா ராஜானம் பிரசிரயானம் ஏழஹியஸ்மின் பிரஜாதந்தோ பூரூணாம் ஒருஹரிடபா தெய்வேனா பிரதிகாத்தேன சுக்லே சம்ஸ்தா முபேயுஷி ராதோ வானுகிரஹாட்டாய விஷ்ணுனா பிரபவிஷ்ணுனா. விஷ்ணுனா ராதஹா, பெருமாள்னாலே ரட்சிக்கப்பட்டவன். இவனுக்கு விஷ்ணுராதன் பேர் இருக்கு. பரீட்சத்துன்றது அப்புறம் பேர் இருக்கட்டும். விஷ்ணுராதன் பேர் இவனுக்கு. இந்த பெயரோட இவன் மிகச்சிறந்தவனாக விளங்க போறான்னு சொல்லி சொல்ற. அவர் தர்மபுத்திரர் கேட்கிறேரா, அவாவா கேக்கச்சு கேப்பா, எப்படி என்ன பண்ணுவான்னு கேக்கச்சு, இந்த குழந்தை எப்படி இருக்கும்னு கேக்கிறதுக்கு என்னன்னு கேட்கணும் அவன்னா, நம்மளுடைய வம்சத்துக்கு ஏற்ப அவன் நல்ல விதமாக நடந்துப்பான், ராஜ்யசாசனம் எல்லாம் பண்ணுவானா, தர்மத்துல புத்தி போகுமா, இந்த பாண்டவ வம்சத்தினுடைய ஒரு பெருமையை நிலைநாட்டுவானா, இதான் அவன் கேக்குறான். நம்ம குழந்தைகள்ல பெரியவாளா இருக்கிறவா, அந்த குழந்தைகள் பிறந்ததுனாக்க, குழந்தை பிறந்த உடனே வேதாத்தியனம் பண்ணுவாளா இருந்தா என்ன சொல்லுவா, இந்த பையன் நல்லா அத்தியனம் பண்ணுவானா, சாஸ்திரம் வாசிப்பானா, எப்படி இருப்பான், இவனுக்கு அத்தியனம் எல்லாம் சம்பவம் கனப்பாட்டியே ஆவானா, இத பார்த்து சொல்லுங்கன்னு ஜோசியாவை பார்த்து கேட்பா. மீதி பெரிய கத்திரினா இருந்தானா இவன் ராஜாவா இருப்பானான்னு கேட்பான். வயசனா இருந்தாக்க இன்னும் எவ்வளவு பணம் எல்லாம் சம்பாதிப்பான்னு கேட்பா. இப்படி ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய புத்திக்கு தகுந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணுவா. அப்படி என் திருத்தகப்புனா சதாபிஷேகம், அவருடைய சதாபிஷேகம் நடந்தது. சதாபிஷேகம் நடக்கச்சு கடைசியில் நிறைய பேர் பாராயணக்காரா, பிரம்மவித்துக்கள், மகான்கள்லாம் எழுந்துள்ள இருந்தா. ஒரு கடைசியில ஒரு 5-10 நிமிஷம் பேசினார். அப்ப பேசச்சு மகான்களிடத்துல ஒரே ஒரு பிரார்த்தனை தான் என்ன சொன்னார். என்ன பிரார்த்தனைன்னா, நாசியாக்குலே அப்ரம்மவித் பவதின்னு இந்த மகர்ஷி சொல்லச்சு, இந்த குலத்துல பிரம்மவித்தாக இல்லாதவன் யாரும் பறக்க மாட்டான்னு சொல்லி சொல்ற. எல்லாருமே பிரம்மவித்தாகவே பிறப்பான்னு சொல்லி சொல்ற. அந்த மாதிரி அப்படியே திருத்தப்பனார் அன்னைக்கு பிரார்த்தனை பண்ணச்சே, நான் பணம் காசு எல்லாம் பசங்களுக்கு போகணும்னு நான் ஆசைப்படல, என்ன சேர்ந்தவா எல்லாருமே பிரம்மவித்தாக ஆகணும்னு ஆசைப்படுறேன், அதை நீங்கள்லாம் மகான்கள்லாம் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணார். அந்த மாதிரி நம்மளுடைய எண்ணம் எப்படி போகுமோ அப்படிதான் பிரார்த்தனையும் இருந்துட்டு இருக்கும். யுதிஷ்டர் சன்மார்க்கத்துல இருக்கிறவ, இந்த குழந்தை எப்படி இருக்கும்னு சொல்லச்சு, அவருடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்னு, இவன் தர்மிஷ்டனாக இருக்கணும், லோகத்துல பிரஜா ரக்ஷணம் பண்ணணும், பிரஜானாம் வினயாதான் ரக்ஷணாத் பரணாதப்பின்னு திலீப மகாராஜாவை சொன்ன மாதிரி, இவன் லோகத்துல இருக்கிறவாள் எல்லாம் ரக்ஷணம் பண்ணிட்டு இருப்பானா, நல்ல பெருமையை அடைவானா, இந்த குலத்துக்கே ஒரு கீர்த்தியை கொடுப்பானான்னு பிரார்த்தனை அவளை பார்த்து கேட்கிறாளாம். அவள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாளாம், பிராமணா ஊஞ்சு பார்த்த பிரஜா விதா சாட்சா தீட்சா குறி பமா நவஹா பிரம்மண்ய சத்திய சந்தா ராமோ தாகரதரியதாம். ஒவ்வொன்னும் ஒவ்வொரு மாதிரியா சொல்லிட்டாராம். மனுவம்சத்துல இருந்திருக்கிற சொத இக்ஷ்வாக்கு இருந்திருக்கிற இக்ஷ்வாக்கு மாதிரியாக பிரஜைகள் எல்லாம் ரக்ஷணம் பண்ணுபவராக இருந்திருப்ப, தசரதனுடைய குமாரராக ராமர் மாதிரியாக பிரம்மவித்துக்கள் எல்லாம் கௌரவிப்பராக இருந்திருப்பவர், இப்படிலாம் அந்த குழந்தை இருக்க போறதுன்னு சொல்ற. பிரம்மண்யஹ சத்யசந்தஸ்ச ராமோ தாசரதிரி யதா, சத்தியசந்தனாக இருந்திருப்பான் இந்த குழந்தை என்று சொல்ற. ஏஷதாதா சரண்யஸ்ச யதா ஹ்யௌஷி நரசிபிஹி, சிபி சக்கரவர்த்தி மாதிரி தன்னையே தானம் பண்ணுபவனாக இருப்பான், அப்படி தானசீலனாக இவன் இருப்பான்னு சொல்ற. ஒவ்வொருத்தருக்கும் சொல்ற. ஏஷோ விதனிதா ஸ்வானாம் தௌஷ்யந்திரிமயஜ்வனாம், துஷ்யந்தனுடைய குழந்தை பையன் பரதன் மாதிரி யாகம் பண்றவா எல்லாருக்கும் நிறைய நிறைய தானம் பண்ணி நல்ல புகழோட இருந்திருப்பான் இவன், அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை அப்படின்னார். இவ பெரிய பராக்கிரமசாலியா இருப்பான். நிஷேவியோ ஹிமவான், இவ ஹிமவான் மாதிரி எல்லாராலையும் அணுகப்பெறுபவனாக இருப்பான். அதோட ரொம்ப பொறுமைசாலியோட இருந்துருப்போம். சகிஷ்ணு பிதரா விவ பிதரவுன்னு சொல்லி சொல்லிட்டு மாதாச்ச பிதாச்ச பிதரவ் அம்மா அப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்றது, தாய் தந்தையர்களும் சேர்ந்து சொல்றது பிதரவுன்றது. இவ பிதரா விவன்ன குழந்தைகள் பண்ற உபதிரவத்தெல்லாம் பொறுத்துக்கிறவா அம்மா அப்பாக்கள் தான். அந்த மாதிரி பிரஜைகளால வரக்கூடிய சிரமங்களை சிரமமா பாவிக்காத அவளுடைய ரக்ஷணத்திலேயே எண்ணத்தோட இருக்கிறவனாக இருந்துட்டு இருக்கான் அப்படின்னா, ரந்தி தேவயோதார யயாதி ரிவதார்மிக ரந்தி தேவ யுவோதாரஹான். ரந்தி தேவன் ஒருத்தர் இருக்க அவர் மாதிரி உதாரணாக இருந்துட்டு இருக்க. ரந்தி தேவனுடைய விருத்தாந்தம் பின்னாடி வரப்போறது. அவர் ஒரு மாச காலம் பட்னி இருந்தவர், அவர் சாப்பிடணும்னு போகச்சே ஒருத்தர் வந்து அதிசி வந்துட்டா அவ கேக்குற அவர் சாப்பிடுறத ஆகாரத்தை கொடுத்துட்டு, தீர்த்தம் சாப்பிடணும்னு போச்சே அதுக்கு ஒருத்தர் தாகத்துக்கோசரம் வந்துட்டா அவளுக்கு அதை கொடுத்துட்டேன். அப்படி ரந்தி தேவர் மாதிரி உதாரணமாக இருக்க போற உதாரணமாக இருப்பான், வள்ளலாக இருந்துருப்பான் இவன். யயாத்திரிவ தார்மிகான் யயாத்திரிவ தார்மிக யயாதிக்கு ஒரு பெரிய விசேஷம். யயாதி ரொம்ப ரொம்ப தார்மிகராக இருந்தாராம். அவள்னா நேரவே சொர்க்கத்துக்கு போறவ. சொர்க்கத்துக்கு போனா யயாதிக்கு இந்திரனுக்கு சமானமான ஒரு ஆசனம் போடுறான். அவ்வளவு பெரிய தார்மிகர். அந்த இந்திரனுக்கு சமானமான ஒரு ஆசனத்துல அவர் உட்காரத்தே அதை பார்த்தா இந்திரனுக்கு பொறுக்கலை. அதனால அது நமக்கு சமானமா எவனும் வந்து உட்காந்துட்டான்னு ஒரு அசூய. அப்ப கேக்குறான் எப்படியான கீழே தள்ளணும்ன்றதுக்கோசரம். லோகத்துல பூலோகத்துல யார் தர்மிஷ்டர்னு சொல்ல முடியுமா என்று இந்திரன் ஏயாத்திய பார்த்து கேக்குறான். ஏயாத்தி புரிஞ்சுட்டேன், ஒன்னு லோகத்திலேயே தர்மிஷ்டராக அந்த காலத்துல தர்மிஷ்டராக இருந்திருக்கவர் ஏயாத்தி தான். நாம் தான் தர்மிஷ்டர்னு நம்மள நாம சொல்லிட்டோமானாக்க தர்ம மகா சரதி கீர்த்தனாத்துன்னு நாம சொல்ற தர்மம் நாம சொல்லிட்டு போனா இது பண்ணினா இது பண்ணினேன்னு சொல்லிட்டு போனா அந்த தர்மம் குறைஞ்சு போயிடுறது அழிஞ்சு போயிடுறது. இது சொல்லாத போயிட்டோமானாக்க பொய் சொன்னவனா ஆயிடும். இப்ப ரெண்டு விதத்தினாலையும் நம்ம இங்கேருந்து கீழே தள்ளுறதுக்காக தான் இந்திரன் இந்த வார்த்தையை கேட்கறான்றத தெரிஞ்சுட்டேன். ஏயாத்தி சொல்ற என்னதான் சொல்லுவா அப்படின்னா அவரே கிளம்பி கீழே வந்துட்டேறான் உடனே. என்ன தர்மம் போயிடுச்சோ தர்மம் போனா அங்க இருக்க முடியாது. இப்படி யயாதி மாதிரி தர்மிஷ்டராக இருந்திருப்ப, பிதாமகன் பிரம்மா மாதிரி எல்லாரிடத்திலயும் சமமாக இருந்திருப்ப, ஈஸ்வரன் மாதிரி எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றவராக இருந்திருப்பார் அப்படின்னா, ராவணனுக்கும் அனுகிரகம் பண்ற ஈஸ்வரன், அதனால பட்ட கஷ்டம்லாம் எல்லாருக்கும் தெரியும். அப்போ பாகுபாடு இல்லாம அனுகிரகம் பண்றவராக இருந்திருக்கிறவர். ஆனா பெருமாள் மாதிரி இருக்கன்னு சொல்லிட்டு எப்படின்னா, ஆகதைதம் பிரஹ்லா தெய்வ யதா தெய்வோ ரமாஸ்ரய ஆசிரய சர்வபூதானாம் யதா தெய்வோ ரமாஸ்ரய. எல்லாருக்கும் ஆசிரியமாக இவன் இருக்க போறான். பெருமாள் எப்படி எல்லாருக்கும் ஆசிரியமாக இருந்திருக்காரோ அந்த மாதிரி இருக்க போறான்னு விசேஷமாக சொல்ற. ராஜர்ஷினாம் ஜனயிதான், ராஜர்ஷி ஜனமேதேயர் முதலியவர்களுக்கெல்லாம் உற்பத்தகனாக இந்த குழந்தை இருக்க போறது. இவனுடைய கடைசி காலம் எப்படி இருக்குன்னா தட்சகனால ஆகும். தானே தன்னுடைய விற்த்தாந்தத்தை தெரிஞ்சுண்டு அந்த சமயத்துல அந்த மகர்ஷியினுடைய குமாரன் மூலமாக வந்த ஒரு சாப விசேஷம் தன்னுடைய சரீரத்தை விடுறதுக்கு வரப்போறான். அந்த சமயத்துல சுகர் இவருக்கு உபதேசம் பண்ண போறார் என்று எல்லா விற்த்தாந்தத்தையும் சொல்லி முடிச்சுட்டாளாம் இவெல்லாம். இந்த குழந்தை இந்த மாதிரி இருக்கும். சேஷலோக விக்கியாதகா பரீட்சதி பிரபு, பரீட்சித்துன்ற பெயரோடையே லோகத்துல எல்லாரோடையும் புகழப்படுபவனாக இவன் இருந்துருப்பான்னு சொல்லி சொல்றேன். இது முடிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷம். தர்மபுத்திரருக்கு யாகம் பண்ணணும்னு எண்ணம். தர்மபுத்திர காலத்துல ரெண்டு காரியம் பண்ணல. இப்பதான் என்னமோ டாக்ஸ் ஃப்ரீ பட்ஜெட்னு சொல்றாள், அது அவர் காலத்திலேயே அது பண்ணிடறான். அந்த பட்ஜெட் போடுச்சு, டாக்ஸ் யாரிடத்துலயுமே வரியே வசூல் பண்ணலையா. அதே மாதிரி யாருக்குமே தண்டனை, தப்பு பண்ணாதானே தண்டனை வர்றதுக்கு, தப்பே பண்ணல ஆகையால தண்டனையும் இல்லாத போயிடுத்து. இப்ப இந்த ட்ரெஷரிக்கு வருமானமே இல்லாத போயிடுத்து. ஆனா இவர் அஸ்வமேத யாகம் பண்ணணும்னு நினைக்கிறேன், எப்படி பண்றதுன்னு தெரியாத முழிக்கிறேராம். ஒருத்தன தண்டனை கொடுத்து அதுல இருந்து வசூல் பண்ண ரூபாயினாலயோ, அல்லது சிற்றரசர்கள்லாம் கட்டின கப்பத்தினால வந்த ரூபாயினாலயோ யாகம் பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. அது வரி வசூல் பண்ற மாதிரிதான், சிற்றரசர்கள்ட இருந்து கப்பம் வாங்கறதுன்றது அந்த மாதிரிதான். இது இப்ப இங்க என்ன ஆறுது, டாக்ஸ் போடுறான், யார் யாரும் சம்பாதிக்கிறவன், பேர் சொல்லாதவன்லாம் நிறைய சம்பாதிச்சு போயிடுறான். யார் ரெகுலரா பிராமணிக்கமா இருக்கானோ அவனுக்கு டாக்ஸ் மொத்தம் மொத்தமா பிடிச்சுட்டு போயிடுறான் கவர்மெண்ட். இதை கொண்டு தர்ம காரியம் எதுவுமே பண்ணக்கூடாதான். அப்ப இதை கொண்டு அஸ்மித யாகம் பண்ணக்கூடாது. அப்ப வேற எதை கொண்டு அஸ்மித யாகம் பண்றது, ட்ரெஷரியில் வேற பணம் கிடையாது, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு முழிக்கிறேரா. அப்போ பக்கத்துல இருந்த பிராத்தாக்கள் எல்லாம் ததபி பிரேதமா லட்ச பிராதரோச்சுத சோதிதாக, அங்க கண்ணனும் பக்கத்துல இருந்துட்டு இருக்கேனா. அப்ப தர்மபுத்திரருடைய ஒரு பிராமாணிகமான ஒரு நிலை இது. ஆகையால நீங்க ஒண்ணு பண்ணுங்கோ, வடக்கு திசையில ஒருத்தர் யாகம் பண்ணிட்டு நிறைய அந்த பாத்திரங்கள் தங்கம் இது எல்லாத்தையும் அப்படி அப்படியே விட்டுட்டு போயிட்டா, அத போய் அங்கேருந்து கொண்டு வந்து அதை வச்சுட்டு இவர் அஸ்வமேத யாகம் பண்ணட்டும் என்று சொல்ற. இது அஸ்வமேத யாகத்துக்கு என்ன விசேஷம் கேட்ட, தரதி தரதி பிரம்ம ஹத்யாம் யோஸ்வமேதே நயஜதே. தர்மபுத்திரருக்கு ஏன் அஸ்வமேத யாகம் பண்ணோம்னு அந்த எண்ணம் வந்ததுக்கே காரணம், என்ன இருந்தாலும் மனசுல ஒரு நெருடல் இருந்துட்டு இருக்கான். ஞாதிவதம் பண்ணிட்டோம், இவெல்லாம் யாரு, நூத்துக்கணக்கான 100 பேருக்கு மேல இருக்கிறவ மொத்த பேரும், கௌரவாள் மொத்த பேரும் தன்னுடைய ஞாதி. அந்த ஞாதிவதத்தினால தனக்கு மனசுல ஒரு சஞ்சலம் ஏற்படுறது. ஏதோ ராஜா பண்ண வேண்டிய கர்மாவதான் பண்ணிருக்க, அதனால ஒன்னும் தப்பில்லைன்றதெல்லாம் ஒரு சமாதானம். இருந்தாலும் அது தப்பு மாதிரியே இவர் மனசுல படுறதும், அதுக்கு அஸ்வமேத யாகம் பண்ணி போனா. பிரம்மஹத்யாஸ்வமேதாபியாம் நாபரம் புண்ணிய பாப்பயோகன்றது, பாபத்துல கொடியதான பாபம் பிரம்மஹத்தி, புண்ணியத்துல மிக உயர்ந்ததான புண்ணியம் எதுனாக்க அஸ்வமேத யாகம். இந்த அஸ்வமேத யாகத்தை பண்ணா பெரிய புண்ணியம் வரும், எல்லா பாப்பங்களும் சமஸ்த பாப நிறுத்தி. அரதி பிரம்மஹத்யாம் யோஸ்வமேதேன யஜதேன, எவன் வருவான் அஸ்வமேதம் பண்றானோ பிரம்மஹத்தியில இருந்து கூட தரத்தி தாண்டுகிறான், பிரம்மஹத்தி பாபத்துல இருந்து கூட விடுபடுறான்னு அர்த்தம் அதுக்கு. இப்போ அவ்வளவு பெரிய காரியம் அந்த பிரம்ம அந்த யாகத்தை இவர் பண்ணணும்னு நினைக்கிறேன், அத பண்றாருந்த. அதுக்கு தர்ம மார்க்கத்துல சம்பாதிச்ச பணத்தை தான் பண்ணணும். நானும் உங்களோட பகிர்ந்துட்டு இருக்கேன் சுவாமி விஷயத்துல சொல்லச்சே, சுவாமி ஐயா சுவாமி எழுந்துருக்கச்சே, அவருக்குன்னு பெரிய பணம் எல்லாம் கிடையாது, 5,000-10,000 இருந்திருக்கும் மொத்தமே இருந்திருக்கும், அவ்வளவுதான் இருந்திருக்கும் ஒரு காலத்துல. அந்த காலத்துல அது சுந்தரம் பைனான்ஸ்ல போடுவேன், அதுல போட்டா 15% 16% எல்லாம் வட்டி வரும். அது 3 வருஷம் போட்டாக்க 15% வட்டி வரும், 1 வருஷம் போட்டா 12% வரும். அந்த அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணச்சே பார்த்தோம்னா, 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ண, அதை பண்ண உடனே சாமி சார் சார் என்னடா போட்டிருக்க, 3 வருஷத்துக்கு போட்டிருக்கேன், 15% வட்டி வரும் பிராமணன் வட்டிக்கு விட்டு ஜீவிக்க கூடாது, அவனுடைய ஜீவனம் அப்படி பண்ணக்கூடாது, அதுவே தப்பு. அதுலயும் வேற கடைசி பட்சமாக என்ன பண்ணலாம்னா, ஒரு வட்டி அந்த 12% மேல வட்டி வாங்கக்கூடிய, இப்ப யாருமே 12% கொடுக்கறது இல்ல, அது வேற விஷயம். அந்த 12% மேல வட்டி வாங்கக்கூடாது. அதையெல்லாம் ஒவ்வொரு வருஷமும் இல்ல, இன்னும் குறவாவே 8% 9% ஏதாவது வட்டி இருக்கா பாரு, அதுல போட்டு போறோம், இதுல வாண்டான்னு சாமி சாய்ப்ப. அந்த மாதிரி எல்லாம் ஒரு தர்ம மார்க்கத்துல வரக்கூடிய பணத்தை கொண்டுதான் தர்மத்தை நாம செய்யணும். அததான் தெரியப்படுத்துறார் இங்க மகரிஷி தர்மபுத்திரருடைய வார்த்தையினால. இப்படி யாகத்தை பண்ணி அந்த யாகம் ரொம்ப விசேஷமா நடந்தது. அதுல இவெல்லாம் எல்லாரும் சத்காரம் பண்ணப்பட்டார்கள். ஆஹூதோ பகவான் ராஜ்யா யாஜயித்வா த்விஜேந்திரபம் உவாச கதிச்சின் மாசான் சுகத பிரீத்தி காமையா. அப்ப சில மாசங்கள்ல அவெல்லாம் பிராமணெல்லாம் கூட்டு வந்தாள்னாக்க கூடவே எத்தனையோ நாள் இருக்கும்படியாக பண்ணா அவள் எல்லாம் இருக்கும்படியாக பண்ணிட்டு கொஞ்ச நாள் இருந்த பிற்பாடு எல்லாரும் அவ இடத்துக்கு போய் சேர்ந்தா என்று சொல்ற. அப்போ கண்ணனும் கிளம்புறான். தர்மபுத்திர யாகம் பண்ணிருந்தாக்கா கண்ணன் இல்லாதையா? கண்ணன் இருக்க கண்ணன் கிளம்பச்சு எல்லாருண்டையும் சொல்லிட்டு நான் போயிட்டு வரேன் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறேன். முக்கியமா திரௌபதியின்றையும் சொல்லிட்டு போறேறான். அப்போ கூடவே அர்ஜுனனும் கண்ணனோட கிளம்பி போறான். அதுதான் விசேஷம். போன முறை போகச்சே கண்ணன் மாத்திரம் கிளம்பி போற, அர்ஜுனன் எல்லாம் இங்க இருந்துருக்க. இந்த முறை யாகம் பண்ணின பிற்பாடு கண்ணன் கிளம்பச்சே அர்ஜுனனும் சேர்ந்து கிளம்பி போற. அதுக்கப்புறமா என்ன நடக்கிறதுன்றத அடுத்த உபன்யாசத்துல நாம பார்ப்போம். இன்றைய உபன்யாசத்துல முக்கியமா நாம அறிஞ்சின்றது என்னன்னாக்க, நாம பண்ற தர்ம காரியத்தை தர்ம மார்க்கத்துல சம்பாதிச்ச பணத்தை கொண்டுதான் நாம பண்ணணும் என்பது தெரியுது. எம்பெருமான் இடத்துல எப்பவுமே பக்தியோட இருந்தோம்னாக்க நமக்கு எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் கூட அது எல்லாமே பனி போல, சூரியனை கண்ட பனி போல விலகிடும் என்கிற ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கணும். இது ரெண்டும் தான் இந்த அத்தியாயத்துல மகரிஷி நமக்கு போதிக்கிறார். அந்த கண்ணன் பெருமானுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.